ஐயா வணக்கங்கய்யா. இந்த புஞ்சை நில வடிவமைப்பில் இப்போ காய்கறி பயிர்களுக்கு மட்டும் இந்த அகழி எடுத்தால் போதுங்களா ஐயா? இப்போ அடுத்து நான் இந்த அனுப்பிச்ச பிளான் பார்த்துருப்பீங்க, எங்கெங்கே என்ன வருதுன்னு. அங்கே மரங்கள் நிறைய இடத்துல வருதுங்கய்யா, அந்த மரங்கள் நிறைய இடத்துக்கும் தேவைங்களா அகழி தேவையான்னு கொஞ்சம் சொல்லுங்கய்யா.